நிறைக்கண மனமேறும் மாடல்லோ இடுக்கி இவளான் இவளான விடுமிடுக்கி இவிடுத்தே காற்றான காற்று மலமூடும் மஞ்ஞான மஞ்ஞ கதிர் கலமேகும் மலச்சரிவுகளில் கிளியாரின் படவுகளில் குதிரக்கல்லங்காடி முக்கில் உதயகிரி திருமுடியில் பைனாவின் பெண்மணியில் கல்லாரின் மனவோலும் கடவில் காணாமவளே கேட்காமவளே கனகப்பூங்குளுந்தொத்த பெண்ண இவளான் இவளான